காட்சி எதுக்கு நெஞ்சே இத்தனை பேச்சு ஊரு வாரம் தோப்பு அதிலே வாழும் கிளிகளின் கதைதானே உன் காதல் என் காற்று உன் பேச்சு என் மூச்சு அடி உன்னை பற்றி நித்தம் நினைத்திடும் படியாச்சு உன் கோபம் அது வெப்பம் உன் உள்ளம் பரிசுத்தம் அடி நீ பிரிந்த நொடி இல்லை எந்த உயிர் பாஸ்பம் ஒரு வார்த்தை சொல்லவா உன்னிடத்தில் நான் என்றென்று தூரத்தி வருவேன் பெண்ணே உன்னைத்தான் அடி என்னை விட்டு நீயும் எங்கே போகின்றாய் பெண்ணே இப்ப என்னை தேடி நீயும் ஓடி வாடி வாடி வாடி வாடி வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சு